உனக்கு கதை சொல்ல வரல. இது வாழ்க்கை. எனக்கு நடந்தது உனக்கு நடந்திருக்கலாம். ஏமாற்றுவது சுலபம், ஆனால் சாகும் வரை துணையை தேடுவது கடினம். ஒரு அறைக்குள் என்னை போட்டி வச்சு ஆழமா என் மனதை தொட்டு செல்பவளோ என் விட்டு போனாய். நம்பினேன் உன்னை, நீ ஒரு நாய் என்று சொல்வேனோ? வலிக்குது மனம், துடிக்குது இதயம், முன்னால் நொறுங்குது. நினைச்சையடி உண்மைதான், என் காதலை போல் என்னை உடைக்க போதும். இன்னொரு சொல் எப்படி உன்னால் முடிந்தது? என் மனசு தீயில் உருகுது, பூவின் அழகு மறைந்தது அடி. உன்னால் அழுக்கு பிடிக்குது அடி. தோன்றுதடி மனதில் இருந்த விளக்கையும் விடாமல் அணைத்ததும் நீதானடி. ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த கஷ்டம்? இந்த மனசுக்கு போய் சொல்ல தெரியாதடி. சொல்லாதே என் வாழ்வில் நீ வந்த